Boa tarde, querida. Namaskaram. Shrinivasaiti Shrestha Deyapatram Gunanvita Kaushikonantaranga Arjyashiram Vijetambhuvi Nyastatmiyavaramvarak Pradaguru Vairagya Bhagyo Ratho Vedantam Sri Srinivasa Guru Sri Shailanvaya Kaustubhasitanayam Shayonithe Srinidhehe Vande Sadhu Katakshakedaniliyam Sri Krishna Sadeshikam శ్రీవాసరంగ పరకాల మునిత్రయాప్తలక్ష్మాత్మరక్షణైతిత్వయుగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూతమనర్ఘశీలం గోపాల దేశికముని గురుమాశ్రయామః నారాయణాఖ్యాతిరాజపదాబ్జభృంగ శ్రీవాసయోగి గురునార్పితపారమీశే భక్త్యాదిపూర్ణ వరదారి కృపాత్తచిహ్నం శ్రీ శ్రీనివాసమునివర్యమహం ప్రపద్యే శ్రీనారాయణ యోగీంద్రవరదారి కృపాశ్రయం రంగేశ పాదవినతం శ్రీనివాసమునిం భజే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవత్ వ్యోమే సన్నిధత్తాం సదా హృది యోనిత్యమచ్యుత పదాంబుజవిస్మరుక్మం వ్యామోహతస్తరితరాణి నాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధో రామానుజస్య చరణౌ చరణం ప్రపద్యే గాహే అమునం తీర్థం సాధు బృందావనే స్థితం నిరస్తజిమ్మగస్పర్శే త్రికృష్ణకృతాదరః నాథేన మునినాథేన భవేయం నాథవానహం యస్య నైకమికం తత్వం హస్తామలగతాంగతం యస్య సారస్వతస్రోతోకులామోదవాసితం శృతీనాం శ్రమాయాలం శఠారిం తముపాస్మహే వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతీ సకం యద్వేత్ర శిఖరస్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం సహ ధర్మచరీం శౌరేః సంమంత్రితజగద్ధితామనుగ్రహమయీం వందే నిత్యమజ్ఞాతనిగ్రహాం మమప్యాద్యం గురుం వందే కమలాగ్రహమేదినం ప్రవక్తా ఛందసాం భక్తా పంచరాత్రస్య స్వయం జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే ఖ్యాతశ్రుతవిభవాన్ గురూన్ శేషాన్ ప్రశ్రిత్య ప్రణయతి వేంకటసూరి లక్ష్మీజ ప్రపదన వైభవ ప్రతిష్టాం రాగాన్య ప్రశమకరీం రహస్య రక్షాం లక్ష్మీపతేర్యతిపతేశ్చతైకథాంనః యోసౌ పరా సమజనిష్టజగద్ధితార్థం ప్రాచ్యం ప్రకాశయతు వః పరమం రహస్యం సంవాద ఏష శరణాగతి మంత్రసారః భగవన్నారాయణాభిమతానురూపస్వరూపరూపగుణవిభవైశ్వర్యశీలార్జనవధికాతిశయ అసంఖ్యేయ కళ్యాణగుణగణాం పద్మవదాలయాం భగవతీం శ్రీం దేవీం నిత్యానపాయినీం నిరవధ్యాం దేవదేవ దివ్యమహిషీం అఖిల జగన్మాతరమస్మన్మాతరం అనన్యశరణ్యాం శరణ్యశరణ్యామనన్యశరణః శరణమహం ప్రపద్యే. శరణాగతి గద్య భాష్యத்துல தாயாருடைய பிரபத்தி பண்ணக்கூடிய ஆரம்பத்தை பாகத்தை அதோடைய விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதல் தாயாருடைய குணங்கள் எல்லாம் பகவத் அப்படின்னு சொல்லி நாராயணா அப்படின்னு பகவானோட பெயர் வச்சு அவனோட அவன் மூலக்கமாக வரக்கூடிய குணோத்கர்ஷங்கள் எல்லாம், அப்புறம் இவளுக்கு அவனுக்கு சரியாக ரெண்டு பேரும் சரிசமனாக இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எல்லாம் காமிச்சு, அதே மாதிரி தாயாருக்கும் இந்த பகவானுக்கு வந்து தன்னோட சுரூபத்தோட அனுபவத்துக்கு இன்னும் தாயாருடைய சுரூபம் அனுபவம் பண்றது இன்னும் அதிகமாக சந்தோஷம் உண்டு பண்றது. அதனால பகவான் மூலக்கமாக தாயாருடைய குணங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். பகவானுக்கு அபிமதமும் அனுரூபமுமான ஸ்வரூப ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் முதலான குணங்கள் சீலாதி அனவதிக அசங்கேய கல்யாண குணங்கள் நாம் அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக இப்போ அசரண்ய சரண்யாக இருக்கிறதுக்காக வரக்கூடிய குணோத்கர்ஷங்கள்ல இன்னும் விசேஷமான குணங்கள் எது அப்படின்னா, இனிமே விக்கிரக விசிஷ்டத்துவம், தாயாரோட சுவாவ விசேஷங்கள், இதெல்லாமே ஸ்வரூபத்திலையும் எப்படி பிரசித்தமாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாமே இப்போ ஸ்தோத்திரம் பண்றார். அதுல பத்மவனாலயாம் அப்படின்றது அடுத்தது. பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் அப்படின்னு பத்மவனாலயா அப்படின்றதுக்கு விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு. அது வந்து ஸ்ரீ சூக்தத்திலேயே பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. விபூதியோட மங்கள நிர்வாகத்துவத்தை விபூதிதா மங்கள நிர்வாகத்துவம் விபூதியோட இன்னும் அதிகமான மாங்கல்யம் அதை உண்டு பண்ணக்கூடிய தாயாரோட குணங்கள் பத்மவனாலயாம் ஸ்ரீசூக்தத்தில் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் முதலானது தாயாருக்கு பத்மசம்பவையானவள் அப்படின்னுட்டோம். அந்த கமலத்தோட சம்பந்தம் அதோட இதெல்லாமே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கந்தத்வாராம் இத்தியாதியாம் நாதா இதெல்லாம் ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டது. சௌவர்ணியம் என்ன சௌகந்தியம் என்ன அதோட அதிசயத்தை எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு எப்படி சொல்லப்படுறோமோ சொல்றதோ அப்படி சர்வகந்தகா சர்வரசகா முதலானது அந்த மாதிரி தாயாருக்கும் கூட அந்த சௌவர்ணியமும் சௌகந்தியமும் முதலாத அதிசயமான குணங்கள் எல்லாம் இதுல சொல்லப்படுறது. அந்த தாயாரோட சரணாகதி பண்ணக்கூடிய மந்திரம் தாம் பத்மனே மீம் சரணம் அகம் பிரபத்யே ஸ்ரீ சூக்தத்துல வரக்கூடியது. பத்மநேமியும் சரணமகம் பிரபத்யே அப்படின்றது நேமின்றதுக்கு ரெண்டு அர்த்தத்தை சொல்லப்படுறது. இங்கே நேமி அப்படின்னா ஒரு ஹப் மாதிரி ஒரு வீல்ல ஹப் இருக்கிற மாதிரி சக்கரத்துல நடுபாகம் அதுதான் ஆதாரம். இன்னொன்று நயன சாதனம் பண்ணக்கூடிய அர்த்தம் இருக்கு. அதுக்கு நாபிஸ்தானிய கர்ணிகா அவஸ்தானாத்து பத்மமசியாக நேமிவத் பவதி அப்படின்னா பத்மமே நேமி மாதிரி இருக்கு இவளுக்கு அப்படின்னா அந்த நாபியில இருக்கக்கூடிய கர்ணிகா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பட் மாதிரி கமலத்து நடுவுல தெரிஞ்சு வருது. அது மாதிரி அந்த ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி இந்த பத்மம்ன்றது தாயாருக்கு நேமி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. பத்மமேவ நேமிஹி நயன சாதனம் எஸ்யாக அதுவே நயன சாதனம்ன்ற மாதிரியும் பத்ம நேமி அப்படின்னு சொல்றாரு சில பேரு அப்படின்னு சொன்னா. மாதரம் பத்மமாலினியும் ஆர்திராம் புஷ்கரணியும் புஷ்டிம் பிங்கலாம் பத்மமாலினியும் இதெல்லாம் தாயாரோட ஸ்ரீசூக்தத்துல சொல்லக்கூடிய விசேஷமான குணங்கள். ஆர்திராம்னா ரொம்ப தயார்திரமான ஹிருதயம் தாயாருக்கு முதலாம் சொல்லப்பட்டது. புஷ்கரணியும் புஷ்டிம் புஷ்டிம் அப்படின்றதுனாலே பிராபியத்துவம் சொல்லப்படுறது. பிங்கலாம் இது வந்து அசாதாரணமான ஆஹ்லாதகரமான ஒன்னு திருதிசயமான அவளோட வர்ணம் திவ்யமான வர்ணத்தை சொல்லப்படுறது. பத்மமாலினியும் அந்த மாலையை தரிச்சிருக்காள் அப்படின்னு சொல்லி பத்மமாலையே ஸ்ரீநிலைய மாலாதாரிணி அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிரியாணி தஸ்யாக புஷ்பாணி கமலானி விதுபுதாக எல்லாம் பிரமாணங்களை எடுக்கிறார் சுவாமி தேசிகன். விகாசி கமலஸ்திதா முதலானதெல்லாம் அஸ்யாக விசேஷதா பத்மா அங்கீகார ஸ்ருதி ஸ்ருதேகே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. ரொம்ப பிரியமானது அவளுக்கு அப்படின்னு சொல்லி விஷ்ணு ஸ்மிருதியில முதலானது புராணங்கள்ல விஸ்தரேண உக்தானாம் மாங்கல்ய விபூதி வேதானாம் இயம் விசேஷதா தேவதா இதுக்கெல்லாம் விசேஷமான தேவதே தாயார் அப்படின்னு சொல்றதுக்காக சுப்பிரசித்தமான முக்கிய மங்கள பூத பத்ம வனோதாரணம் அப்படின்னா இந்த மங்களமானதுக்கெல்லாம் பிரசித்தமானது வந்து பத்மவனம்னு சொல்லக்கூடியது. அந்த உதாரணத்தை கொடுத்து தாயாருக்கு வந்து எல்லா மாங்கல்ய விபூதிகளுக்கெல்லாம் இது என்ன சொல்லப்பட்டிருக்கோ புராணங்களை எல்லாம் விஸ்தாரமாக அதுக்கெல்லாம் விசேஷமான தேவதையாரு என்ன தாயார் தான் அப்படின்றதே இது காமிக்கிறது அப்படின்னா. எத்திர பத்மவனானி சேதி பகவதா விசேஷ சந்நிதிஸ்தானே பத்மவனே தத் விக்கிரக இவாசோ விசேஷ சந்நிதத்தே பத்மவன எத்திர பத்மவனானி சாடு தாயாருக்கு வந்து பகவானுக்கு வந்து விசேஷமான சன்னிதானம் எங்கெல்லாம் பத்மவனம் இருக்கோ அங்கெல்லாம் பகவானோட சன்னிதானம் விசேஷமாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்மவனங்கள்ல அவனோட விக்கிரகத்து மாதிரியே இவள் தாயார் வந்து விசேஷமாக அங்கேயும் இவனோட சந்நிதி இருக்குன்ற மாதிரி அந்த பத்மத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தாயாருடைய உத்கர்ஷம் பத்மவனாலயாம் என்றதுனாலே சாகம் வை பங்கஜே ஜாதா சூரியரஷ்மி பிரபோதிதே பூத்தியர்த்த சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மமாலினி இத்தியாதி ஸ்ரீவாச சம்வாதோக்தம் சர்வபூதோ ஜீவனார்த்த அவதார சௌலபியம் அப்படி பிரதர்சிதம். இதுலயும் இது வந்து பத்மத்தில தாயார் அவதாரம் பண்ணது எதுக்கு அப்படின்னு சொன்னா, பூத்தியர்த்தம் சர்வபூதானாம் அப்படின்னு சொன்னா, சர்வபூதானாம் எல்லாரோட எல்லா பூதங்களோட இந்த உஜ்ஜீவனத்துக்காக தான் அவதாரம் பண்ணது. இதனாலே இது வந்து இந்த பத்மத்திலேயே தாயாருடைய அவதாரம்னு சொல்லப்பட்டது. பிரமாணத்துல சௌலபியத்தை சொல்லப்படுறது எல்லாருடைய உஜ்ஜீவனார்த்தமாக அப்படின்னு சௌலபியத்தை சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த மாதிரி மங்களகுல விபூதி யோகியன் நிர்தோஷத்துவமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய மங்களமான குணங்கள் எல்லாம், குணம் விபூதி இதெல்லாம் தாயாருக்கு சம்பந்திக்கிறது அப்படின்னு சொல்லி, இதெல்லாமே கூட எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்றா. நிர்தோஷத்துவம் சங்கலையாக தாயாரோட நிர்தோஷத்துவத்தை பகவத் சப்தம் பகவானுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி தாயாருக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஷாட் புண்ணியம் இருக்கிறவனே பகவான் அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமாக விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஞானசக்தி பலேஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினா ஹேயைஹி குணாதிபிஹி. அது சொல்லிச்சே பகவானுக்கு சொல்லிச்சே விஷ்ணு புராணத்துல கடைசி அம்சத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம் பகவத் சப்தத்தோட நிர்வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே யார் பகவான் அப்படின்னுட்டு அதுக்கு சரிசமனாக தாயாருக்கு வந்து பகவதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஞானசக்தி பலேஸ்வரிய வீரிய தேஜாம்சி அசேஷதா எல்லாம் ஷாட் புண்ணியம் பரிபூர்ணமாக பகவத் சப்த வாச்சியானி, அது எல்லாம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு பகவன் பகவான் அப்படின்னு சொல்றது. பகவத் சப்தத்துக்கு அது அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஷாட் புண்ணியம் அதுக்கு சேர்ந்த அப்படி வினா ஹேயேஹி குணாதிபி எந்த தோஷமும் இல்லாத ஷாட் புண்ணிய பரிபூர்ணத்துவம் பகவத் சப்தத்தினால தெரியப்படுறது. அதே மாதிரி இதெல்லாமே தாயாருக்கும் இருக்கு அப்படின்றது இங்கே பகவதி அன்றதுனால சொல்லப்படுறது. உக்த வக்ஷமான சர்வாதிசய ஸ்தாபிகையா சுப்பிரசித்த ஸ்வ அசாதாரண சமாக்கியா சர்வ சமாஸ்ரேணியத்வாதிக்கும் ஆஹா ஸ்ரீயம் அப்படின்னு. இந்த ஸ்ரீயம்ன்றது பகவதியும் ஸ்ரீயம் அப்படின்னா, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எந்தெந்த அதிசயங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்றதுக்கு சர்வாதிசயங்கள் அப்படின்னு உக்த வக்ஷமான இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா நிரதிசயமான குணம் சொரூபம் விபூதி எல்லாம் எது சொல்லப்பட்டதோ அதெல்லாம் ஸ்பஷ்டமாக ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஒரு நாமதேயம் இருக்கு தாயாருக்கு அப்படின்னா, சுப்பிரசித்த ஸ்வ அசாதாரண சமாக்கியா சமாக்கியான பேர் தாயாருக்கு இருக்கக்கூடிய பேர் சுப்பிரசித்தமானது, தனக்கே அசாதாரணமானது, வேற யாருக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாமதேயம். அது சர்வ சமாஸ்ரயணீயத்வாதிக்கம் எல்லாரும் தாயாரை ஆசிரியத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தாயாரோட நாமதேயம் இது அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு ஸ்ரீயம் அப்படின்னு சொல்றா பகவதியும் ஸ்ரீயம். இது ஸ்ரீ சப்தத்துக்கு நிர்வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருணாதி நிகிலாந்தோஷான ஸ்ரீநாதித்ய குணைர் ஜெகது ஸ்ரீயதே சாகிலைர் நித்யம் ஸ்ரயதேச்ச பரம்பதம். ஸ்ருணாதி என்ன கத்தரிச்சு போடுறா அப்படி என்ன நாசப்படுத்துறா அப்படி என்ன, நிகிலான தோஷான எல்லா தோஷங்களையும் யார் நாசப்படுத்துறாளோ, ஸ்ரீநாதிச்ச குணைஹி ஜெகத்து ஜெகத்தெல்லாம் குணங்கள்னாலே அத்தியதிகமாக விஸ்தாரமாக பண்றா ஸ்ரீநாதி என்ன விஸ்தாரமாக பண்றா அப்படின்னு. மோட்சத்தை கொடுக்கும் போது இவனுக்கு சேத்தனாளுக்கு எல்லாம் அனந்தமாக ஆக போறது தர்மபூத ஜானம் பண்றது. அதனால அவளுக்கு அஷ்டகுண ஆவிர்வாவம் எல்லாம் உண்டவாருவருக்கும் குணங்களை எல்லாம் அத்தியதிகமாக பண்ணக்கூடியவள். ஸ்ரீயதேச்ச அகிலைஹி நித்தியம் எல்லாருனாலையும் ஆசிரியிக்கப்படுறா, எப்பவுமே ஆசிரியிக்கப்படுறா எல்லாருனாலையும். ஸ்ரயதேச்ச பரம்பதம் தான் வந்து பகவானை ஆசிரியிச்சிருக்கா. இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் ஸ்ரீ சப்தத்துக்கு வரக்கூடிய அர்த்தங்கள். அப்புறம் அதெல்லாமே ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானாம் ஸ்ருணந்தீம் ஸ்ருண்வதீம் அப்படி இதுதான் ரொம்ப பிரதானமானது. அவளை ஆசிரியக்கிறா, அவளையும் ஆசிரியக்கப்படுறா. இது ரெண்டு கடைசியில சொன்னது சுனந்தியும் சுன்வதியும் அப்படி ரொம்ப முக்கியமானது. நமக்கு ரொம்ப பொறுமையோட எல்லா சேத்தனாக்களும் சொல்லக்கூடிய எல்லா பிரார்த்தனையும் கேட்கிறா தாயார். ஒன்று விதமான இது இல்லாமே அவளை எது என்னென்ன பிரார்த்தனை அவளை சொல்றாளோ, என்னென்ன கஷ்டங்கள் சொல்றாளோ, சொல்லி கூறாளோ, எல்லாத்தையுமே ரொம்ப சாவதானமாக தாயார் பூர்ணமாக கேட்டு அதோட அதோட நிக்கல. பகவானுக்கு வந்து ஒரு உச்சிதமான சமயங்கள்ல இதெல்லாமே தெரியப்படுத்துறார். பகவானுக்கு உச்சிதமான சமயத்தை பார்த்து சேத்தனாக்களோட துக்கங்கள் என்ன, பிரார்த்தனைகள் என்ன, எல்லாத்தையும் பகவானுக்கு தெரியப்படுத்துறார். இது தாயாரோட ஒரு அற்புதமான ரெண்டு குணங்கள் ஸ்ரீ சப்தத்தினால் வரக்கூடியது. அதனாலேயே நமக்கு தாயாரே முதல்ல ஆசிரியா, நாங்கள் என்ன நம்ம எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்றோமோ, எங்களோட எல்லாம் அனந்தமாக ஜென்மங்கள்ல நிறைய தோஷங்கள் எல்லாம் இருக்கு, எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கேன், நீ இதெல்லாம் க்ஷமிக்கணும், இதெல்லாம் ரொம்ப பொறுமையோட கேட்டு வர தாயார். எல்லாமே கேட்டு பகவானுக்கு போய் நம்ம பரமாக அங்கே உச்சிதமான ஒரு சமயத்துல பகவானுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி எங்களை வந்து ஸ்வீகாரம் பண்ற மாதிரி அனுகிரகம் பண்ற, இதெல்லாம் ஸ்ரீ சப்தத்திலேயே வரக்கூடிய அர்த்தங்கள் அப்படின்னு சொன்னா. அஸ்யஜா நாம்னா சர்வப்பிரகார உத்கர்ஷ ஞாபகத்துவம் ஆகு, எல்லா பிரகாரத்திலையும் இருக்கக்கூடிய உத்கர்ஷம் இந்த ஸ்ரீ என்கூடிய சப்தத்துக்கு எப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன்னா, ஸ்ரீரித்யே வச்சநாமதே பகவதி பூமஹா கதம் துவாம் வயம். வேற எந்த மாதிரி தான் சொல்ல முடியுமா, உன்னோட பேர் வந்து ஸ்ரீஹி அப்படின்றதுதான், இதுதான் உனக்கு அசாதாரணமான நாமதேயம். அதுலயே எல்லா குணங்களும் தெரியப்படுத்துது. தாயாருக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரகாரத்திலையும் இருக்கக்கூடிய உத்கர்ஷங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர்ல சொல்லணும், ஒரு நாமதேயம் பண்ண ஸ்ரீஹி அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீரசி எதா, அதெல்லாம் ஆச்சாரியால் வந்து அனுபவிக்கக்கூடிய தாயாரோட நாமதேயத்தோட மகிமை. பகவன் நாராயண பதோக்தசிய அனுரூபம் ச, இப்போ வந்து பகவன் நாராயணான்னு ஆரம்பிச்சார். பகவானுக்கு சொல்லக்கூடிய இதுல பகவத் சப்தமும் நாராயண சப்தமும் பகவானுக்கே அசாதாரணமானது அப்படின்னு சொல்லி பகவத் சப்தத்தினாலே எல்லா குணங்களும் தெரியப்படுத்துறது பகவத் சப்தம். நாராயணனும் ஜெகத்காரணத்தும் முதலானது தான், நாராயண சப்தம் அவனுக்கே அசாதாரணமானது, அவன்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லிய தேவதா விசேஷம் நிர்தாரம் பண்ணக்கூடிய சப்தம் என்ன, இதெல்லாம் பகவானுக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அதுக்கு சரிசமனாக ரெண்டு சப்தங்கள் தாயாருக்கு, பகவதீம் ஸ்ரீயம் அப்படின்றது ரெண்டு சப்தம். நாராயண சப்தத்து மாதிரியே தாயாருக்கு அசாதாரணமானது ஸ்ரீ அப்படின்றது, பகவத் சப்தத்து மாதிரி பகவதியும் ரெண்டும் கூட தாயாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது பதாபியாம் தர்சிதம் பகவன் நாராயண பதசிய பதோக்தசிய ஆனுரூபியம், அதுக்கு அனுரூபமான ரெண்டு சப்தங்கள், இதனாலே தாயாரோட உத்கர்ஷம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா. ஸ்ரீபத் நிருக்திபிகி சம்ஷித தோஷ நிராகரணம், ஸ்ரீபதத்தோட நிருப்தியால நமக்கு பிரதானமாக தெரியப்படுத்துறது இங்கே தாயாரை முதல்ல ஆசிரியக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள். அசரண்ய சரண்யே என்று சொல்லப்படுறதுக்கு சம்ஸ்கிருத தோஷ நிராகரணம், யாரெல்லாம் ஆசிரியக்கிறாளோ அவளோட தோஷ அவளோட தோஷங்கள் எல்லாம் பூர்ணமாக நாசம் படுத்துறது அது முதலானது. பிராபிய ருச்சி பிராபக அத்தியவசாயாதி பிரதானம், பிராபிய ருச்சி பிராபக அத்தியவசாயம், இங்க பிராபியத்துல நமக்கு ருச்சி உண்டானும், அதனாலே பிராபியம் என்ன இது அடையறமோ அது, அதுல வந்து நமக்கு ரொம்ப ஆசை உண்டானும் தான் புருஷார்த்தம். மனுஷன்னா புருஷைஹி அர்ச்சதே அப்படின்னு, புருஷால் எது ஆசைப்படுறாளோ எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு தர்மார்த்த காம மோட்சங்கள் அதுல எல்லாம் பரம புருஷார்த்தம் மோட்சம் தான். அந்த மோட்சம் கூடிய ஒரு பிராபியம் எது இருக்கோ பகவானை அடைஞ்சா அதுதான் மோட்சம் நமக்கு. அதுல வந்து நமக்கு விசேஷமாக ஆசை உண்டாகணும், இந்த ஆசை உண்டாருது ஸ்ரீ சப்தத்தினாலே நமக்கு. அந்த தாயாரோட பேர் கேட்டாலே இதை அடையணும் இந்த ஆசை வரணும் அந்த மாதிரி. அதே மாதிரி அதுல பிராபக அத்தியவசாயம் அப்படின்னு, அத்தியவசாயம் திருடமான நிஷ்சயம் ஃபர்ம் ரெசல்யூஷன், அது பிராபகம் அப்படின்னா எது சாதனமும் அது ஹிதம், எங்களை எது இந்த அந்த பலத்தை அடையறதுக்கு எது சாதனம் நமக்கு, வாட் இஸ் த மீன்ஸ் டு அட்டைன் அவர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு, நமக்கு எது வேணுமோ அதை அடையறதுக்கு எது சாதனம், அதுல வந்து நமக்கு திடமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். இதனால நான் கண்டிப்பமாக இதை அடையலாம், நான் பிரபத்தி பண்ணா மோக்ஷம் அடையலாம்னு கூடிய ஒரு திடமான நிச்சய மகாவிஸ்வாசம் என்றது இருக்கணும். அந்த பிராப அந்த பிராபகத்துல அது இருக்கணும். அந்த பிரபத்தி பிரபத்தியே தானே அது உண்டு பண்றதுல, இந்த பிரபத்தி யாருகிட்ட பண்றோமோ அவளோட அனுகிரகத்தினாலே நமக்கு வரணும். இந்த பகவான் கிட்டா தாயார் கிட்டாவும் சேர்ந்து நாங்களும் பிரபத்தி பண்ணா, அதுக்கு முதல்ல தாயாரை ஆசிரியச்சுட்டா நமக்கு வந்து அவ ரெண்டு பேரும் முன்னாடி போய் நின்றுண்டு பிரபத்தி பண்றதுக்கு தைரியம் வருது. அதனால புருஷகாரம் பண்றது இதெல்லாம் இந்த பிராபகத்துல, பிராபகம் பண்றது தாயாருக்கு வந்து மூணு ஆகாரங்க ஆகார திரேசம் பண்ணா அப்படின்னு சொல்லப்பட்டதுல, அவ்வளவு உபாயம் உபேயம் புருஷகாரம் மூணு ஆகாரங்களும் இருக்கு தாயாருக்கு. முதல்ல தாயார புருஷகாரமாக ஆசிரியிச்சு அப்புறம் உபாயமாகவும் ஆசிரியிக்கிறோம். பகவானோட சேர்ந்து ரெண்டு பேரும் உபாயம், அப்புறம் ரெண்டு பேரும் பிராப்தியாள் அது கைங்கரியம் பண்றதுக்கு. அந்த பிராப்தியத்துல வந்து ருச்சி உண்டானும், மோட்சத்துல மோட்சம்தான் வேணும், வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல ரொம்ப அத்தியந்த அதிகமான ருச்சி வேண்டுது. இல்லைன்னா அப்போ வேற அல்பமான பலன்களுக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்லை. என்ன பண்ணாலும் மோட்சத்தோட பிரயோஜனத்துக்காகவே பண்ணக்கூடியது. அந்த மாதிரியும் அதை எதுனால நாங்கள் அடைய முடியுமோ அதுல ஒரு திடமான நிச்சயம் விசுவாசம் உண்டாருது. இதெல்லாமே தாயாரு பேரு பேருனால வரக்கூடிய நிர்வச்சனத்துல எது எது சொல்லப்பட்டிருக்கோ அதனால நமக்கு தெரியக்கூடிய குணங்கள் அப்படின்னா. அப்படியே அதே மாதிரி உபாய சுரூப நிர்வர்த்தகத்துவம், இந்த உபாயத்தோட சுரூபம் நிர்வர்த்தகம் பரிபூர்ணமாக பண்றது அப்படின்னு ஏது பூர்ணமாக பண்ணி கொடுக்கறது. நமக்கு தாயாரை ஆசிரியிச்சா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னுட்டு நமக்கு ஒரு திடமான நிச்சயம் வருது. எல்லாமே ஸ்ரீ சப்தத்துல நிருக்தியிலேயே எல்லாமே தெரியப்படுத்துது. ஸ்ரீபத நிருக்தி பிஹி அப்படின்னார், ஸ்ரீ என்னக்கூடிய நாமதேயத்தினாலே நமக்கு எல்லா குணங்களும் தெரியப்படுத்துது. தோஷாள் யாரை ஆசிரியிக்கிறாளோ அவருடைய தோஷங்கள் எல்லாம் நிராகரணம் பண்றாள் என்றதே தெரியறது. அசாதாரணமான நாமதேயம் ஸ்ரீன்றது. பிராபியத்துல ஒரு ருச்சி உண்டாருது, பிராபகத்துல அத்தியவசாயம் குணமான நிச்சயம் உண்டாருது, உபாய சுரூபத்துல வந்து பூர்ணமாக நிறைவேறது. நாங்கள் ஆசிரியிச்ச நமக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும், இந்த எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அது பூர்ணமாக நடத்தி கொடுக்கிறார் தாயார். அதுக்கு வேண்டிய எல்லா சாமகிரிகளும் இருக்கு தாயார்கிட்டான்றதுக்கு அந்த நாமதேயம் சரிப்படுத்துறது. ஸ்ரீ அப்படி என்றது அப்படின்னு சொல்றார். வித்தேவத்திரேயானவை சுத்தம் பதி பிரசாத ஜனகத்துவம் சித்தம். இதனாலே பதி பகவானோட பிரசாதத்தை உண்டு பண்றதோ சித்தமாவே இருக்கு. அவனுக்கு தாயார் வந்து பகவானை வந்து ஆசிரியிச்சு பகவானுக்கிட்ட வந்து நாங்கள் எங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் எங்களோட எது எது வேணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் போய் தாயார் சொல்லி அங்கே தோஷமே இல்லை இவனுக்கு எல்லாத்தையும் அனுகிரகிக்கணும் எல்லாம் சொல்லி பகவான் அனுகிரகிக்கிற மாதிரி பண்றா. அந்த பகவானோட பிரசாதம் நமக்கு உண்டாருதுதான், அதுதான் கடைசியில நமக்கு சாதனம் மோட்சத்துக்கு. இந்த பிரசாதம் நமக்கு உண்டு பண்ற தாயார் வந்து உண்டாகிற மாதிரி பண்றா அவள் நமக்கு. அதுதான் பிதா பதி பிரசாத ஜனகத்துவம் அப்படின்னா. இந்த மாதிரி ஆஷ்ரிதார்த்த வியாபாராக தனுகுண அவதாராதய ந கர்மகிருத்தாக. இந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லா வியாபாரங்களும் எதற்கோ ஆஷ்ரிதாள் சம்ரட்சணம் பண்றது, அவளுக்கு பிராப்தி ருச்சி உண்டு பண்றது, உபாயத்துல நல்ல அத்தியவசாயம் உண்டு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய உபாயத்தை நிறைவேற்றி கொடுக்கறது, இதெல்லாமே இந்த வியாபாரங்கள் எல்லாம் பண்றா. அதுக்கு அனுகுணமாக அவதாரங்கள் எல்லாம் பண்றா தாயார். இந்த அவதாரங்கள் எல்லாம் எந்த மாதிரி அவதாரங்கள் அப்படின்னா, நம்ம மாதிரி கர்மகிருத்தமானது இல்லை. சத்ருமுக பிரம்மாவிற்கும் ஆ பிரம்ம புவனா லோகாக புனராவர்த்தினா அர்ஜுனா அப்படின்னு சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த கர்மத்தை பலத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்காக வந்து நாங்கள் இங்க ஜென்மம் எடுக்கிறோமே, அந்த மாதிரி இல்ல இந்த அவதாரங்கள். தாயாரோட அவதாரங்கள் எல்லாம் கர்மகிருதமானது இல்ல, இதெல்லாம் திவ்யமானதுன்றது சொல்றதுக்காக தேவீம் அப்ராகிருதமானது. அது தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே உண்டான அவதாரங்கள், திவ்யமான அவதாரங்கள், கர்மத்து சம்பந்தத்தினாலே உண்டாது இல்லை. இதெல்லாம் இந்த எல்லா வியாபாரங்களும் திவ்யமானது அப்ராகிருத்தமானது, இந்த மாதிரி கர்மகிருத்தம் இல்லைன்றது ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது தேவீம் அனுக்கூடியது. பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் வர்த்துஹோ லீலாயாம் ஐக்கரசியாத் ததனுகுண வியாபார உபபத்தி பாவகா. தேவீம் என்றதுனாலே அந்த தேவி என்ற சப்தம் தேவஹா அப்படின்னு பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. திவு கிரீடாயாமன் கூடிய தாத்துனாலே அதுக்கு வந்து கிரீடார்த்தம் இருக்கு. தேவஹா அப்படின்றது கிரீடை அப்படின்னா என்ன, விளையாடுறது அப்படின்னுட்டு, விளையாட்டு மாதிரி பகவானுக்கு சிருஷ்டின்னு சொல்றது சாஸ்திரம். எதுக்காக சிருஷ்டி பண்ணும் பகவான், பகவான் வந்து இந்த மாதிரி சிருஷ்டி பண்றது ஜெகத்காரணம் பகவான் அப்படின்னு அற்புதமாக ஸ்ருதிகள் ஸ்தோத்திரம் பண்றது. எல்லாம் ஸ்தாபனம் பண்ணா பாதராயணர் எல்லாம் சொல்லி நிறைய ஜெகத்காரணத்துவத்தை எல்லாம் நிறைய காரணங்களால குணங்களினால லிங்கங்களினால எல்லாம் ஸ்தாபனம் பண்ணி ஜெகத்காரணத்தை எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை போடுறாரு பாதராயணர். எதுக்காக பண்ணணும் ஜெகத்காரணம், ஏதாவது ஒரு காரியம் பண்ணா அவன் தனக்கு பிரயோஜனமானும் இல்ல மற்றவாளுக்கு பிரயோஜனமானும், சுவார்த்தம் இல்ல பரார்த்தம், அவன் வந்து அவாஸ்த அவாப்த சமஸ்த காமன் எல்லாமே இருக்கு அவனுக்கு. அவன் எதுக்காக ஏதாவது காரியம் பண்ண வேண்டியது, ஏதாவது அடையிறது இருக்கா அவனுக்கு, ஏதாவது பரிபூர்ணமாகாத ஆசைகள் எல்லாம் இருக்கா அவனுக்கு அப்படின்னா எதுவுமே இல்லை அவனுக்கு. அதனால தனக்காக பண்ண வேண்டியது இல்லை எதுவுமே. பராத்தம் அப்படின்னா சேதனாக்களுக்காக பண்றானா அப்படின்னா எல்லாம் அப்படி பண்ணிருந்தா இது ஒரே தோஷமே இருக்கு. இங்க எல்லாம் லோகத்துல எல்லாம் இருக்கிறது தோஷம் துக்கம் இதுவே இருக்கு. இந்த மாதிரி என்ன பரார்த்தம் பண்ண மாதிரி ஆச்சு, சேதனாக்களுக்கு என்ன பிரயோஜனம் இதனால. அதனால அவனுக்கு ஜெகத்காரணத்தும் எதுக்காக பண்ணணும் அவனும் அப்படின்னா பாதராயணர் சொல்றாரு லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு. இந்த லோகத்துல திருஷ்டாந்தம் கொடுக்க லௌகிக்கமான திருஷ்டாந்தம் கேவல லீலே அப்படின்னா, லீலே என்ன விஹாரம் கிரீடே அப்படின்னு அர்த்தம், கிரீடார்த்தமா அவர் விளையாட்டம் அவனுக்கு அப்படின்னு சொல்றார். விளையாட்டு அப்படின்னு சொல்லி பாலகனோட கிரீடை பாரு பசுதோ பாலக கிரீடா அப்படின்னு சொல்ற பாகவதத்தில் சொல்ற மாதிரி அவருடைய கிரீடை ஒரு விளையாட்டு, ஒரு செண்டை வச்சுட்டு விளையாடுறது, பந்து வச்சுட்டு ஒரு குழந்தைய விளையாடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கு பகவானோட சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிரீடத்தோ பாலகசியவ சேஷ்டாமசிய நிஷாமய பாகவத் ஸ்லோகம் கிரீடத்தா பாலகசியவ சேஷ்டாமசிய நிஷாமய ஜெகத்காரணம் பாரு என்ன அற்புதமா இருக்கு, ஒரு குழந்தைய வந்து விளையாடுறத பந்து வச்சிருந்தா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவனுக்கு கிரீடேன்னு சொல்லப்பட்டிருக்கு விஹாரம் அப்படின்னு சொன்னா கிரீடே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா லீலா அப்படின்னு சொல்ற தயா தயா காரியம் லீலே அப்படின்னா தயா காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டு லீலே அப்படின்றது கேவல லீலைக்காக பண்றான் பகவான். எல்லாம் உத்தாரம் ஆட்டம் அப்படின்ட்டு தேகம் இந்திரியம் எல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப அவனுக்கு துக்கமா இருந்தான் தயாதேவிக்கு பார்த்து. எல்லாம் அகில அச்சித விசிஷ்டான்படையே ஜந்துனவலோக்கி ஜாத நிர்வேதா கரண களேபர யோகம் விதரசி விசேஷநாத அப்படின்னு சொன்னா தயாதேவி தான் சிருஷ்டி பண்றா அப்படின்னு சொல்றா. அவளோட அனுகிரகத்தினாலதான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சு எல்லாம் கிடைக்கிறது. அவளுக்கு துக்கத்தை பார்க்க முடியல, எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் விந்திருக்காள், எல்லாம் சேத்தனாக்கள் எல்லாம் இப்படி அச்சித்துகள் மாதிரி ஒரு அச்சேத்தனத்து மாதிரி ஒரு கல்லு மண்ணு மாதிரி இருக்காளே, ஒண்ணுமே தெரியாம ஞானம் இல்லை பிரளயத்துல எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேத்தனாக்களுக்கெல்லாம் தேகம் இந்திரியம் எல்லாம் கொடுத்து சித் சக்தி கிரியாசக்தி எல்லாம் கொடுத்து ஞானம் அனுஷ்டான சக்தி கொடுத்து சாஸ்திரம் கொடுத்து ஆச்சாரியர்களை காமிச்சு எல்லாம் காமிச்சு உத்தாரம் பண்றாளே, இதுதான் தயா தயா காரியம்னு சொல்றது அந்த லீலா. அந்த தாயாரு வந்து பகவானோட லீலையில இவ்வளவு ஏக்கரசமாக இருக்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஆசை, அதுவே ஒரே விதமான ஆனந்தம், ஒரே விதமான அபிப்பிராயங்கள் தான். பர்த்து லீலாயாம் ஐக்கரசியாத்து அப்படின்னு சொன்னா நல்லே ஐக்கரசியம் இருக்கு, ஐக்கரசிய யுஷோகோ அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் சமர சரிசமனாக அபிப்பிராய பேதம் எதுலையும் கிடையாது அப்படின்னுட்டு. அவன் எப்படி தேவஹா சர்வபூதாந்தராத்மா திவ்யஹா தேவஹா ஏகஹா நாராயணஹா சுத்தி சொல்றது. தேவஹா அப்படி சொல்லுச்சு, பகவான் நாராயணன் தான் சர்வபூதாந்தராத்மா, அவன் தான் ஜெகத்காரணம் இப்படி சொல்லப்பட்டதோ அதுல ஐக்கரசியம் இருக்கிறதுனால அனுகுணமான வியாபாரம் இவளுக்கும் இருக்குன்றது காமிக்கிறது தேவி அப்படின்றது. ஆனா இவளை ஏன் சிருஷ்டி பண்ணல அப்படின்னா, அது வந்து தாயார் வந்து பகவானும் தாயாரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்க அக்ரிமெண்ட், நான் சிருஷ்டி பண்றேன் நீ கேட்டனால எல்லாம் உத்தாரம் பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாமே ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் சரிசமனாக எல்லாமே சாத்தியம், தாயாரும் தேவியும் அப்படி சொல்றதுனால அவளுக்கும் அந்த சிருஷ்டிக்கு எந்தெந்த வியாபாரங்கள் வேணுமோ அதுக்கெல்லாம் அனுகுணமான வியாபாரங்கள் இவளுக்கும் சொல்லப்படுறது சொல்லலாம். இங்கே உபபந்தமாறுது உபபத்திஹி இப்படின்னு சொல்றார், சகாரணமாக இருக்கு என்று. பகவதீம் இத்தியாதி பதத்ரயேனா த்விஷத்காரணஸ்த பகவத் வாசுதேவ பதார்த்தானுரூபம் அனுரூபியம் ஜாயத்தே. வாசுதேவ துவாதசாட்சரி என்றது எது இருக்கோ, த்விஷட்கார்னா ரெண்டு, த்விஷட்கம் என்றது ரெண்டு, ஆறு அக்ஷரங்கள், ஷட்கம்னு ஆறு, பதினெண்டு, பதினெண்டு அக்ஷரங்கள் சொல்லப்படுறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்றது வாசுதேவ துவாதசாட்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். அத இதுல பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் பகவதே வாசுதேவாயா, வாசு தேவாயா பகவதே வாசு தேவாயா அடுத்து பகவதீம் ஸ்ரீயம் தேவீம், இது அதுவே மந்திரத்தோட அர்த்தம் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சரிசமனாக இருக்கக்கூடிய மந்திரம். ஸ்ரீயம் தேவீம் இது சமபிவியாகாரேனா, சமவியாகாரம் சேர்த்து சொல்றது, ஸ்ரீயம் தேவீம்ன்றது ரெண்டும் சேர்த்து சொல்லியிருக்கிறதுனால ஸ்ரீயம் தேவி உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம் அப்படின்னு ஸ்ரீ சூக்தத்துல சொன்ன மாதிரி தாயாரை வந்து நான் ஆசிரியிக்கிறேன், அவளை வந்து என்ன எனக்கு எல்லா விதமான அனுகிரகமும் அனுகிரகிட்டும் எல்லா விதமான சம்பத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரீர் தேவி பயசஸ்தஸ்மாத் உத்திதா திருத பங்கஜா இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதையா சூச்சியந்தி, இதெல்லாமே ஸ்ரீர் தேவி ஸ்ரீயம் தேவியும் ஸ்ரீர் தேவி இதெல்லாம் சேர்த்து வந்து வரக்கூடிய பிரமாணங்கள் ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டது ரெண்டும் அது இங்கே சொல்லப்படுறது அப்படின்னா. ஸ்ரீய ஸ்ரீஷ்ச பவேத் அக்ரே அக்ரேத் யுக்தம் பதி சம்பந்தேன ஜோதமானத்வாதிக்கம் அப்படி தேவி என்று கம்யதே. ஜோதமானத்துவம் என்ன பிரகாஷம், பிரகாஷமான ஸ்வரூபம் உள்ளது ஜோதமானத்துவம். திவு திவு கிரீடாயாம் திவு தீப்தௌ அப்படின்னுட்டு ஒரு தாத்து இருக்கு, தீப்தி என்ற தேவஹான்றதுனால பிரகாஷமானவன் என்று சொல்ற மாதிரி தாயாருக்கும் அதே மாதிரி ஸ்ரீயஹா ஸ்ரீஷ்டா என்ன அந்த அவளோட இதுவும் கூட தேஜஸும் கூட அத்தியதிகமானது அப்படின்னு சொல்லப்படுது. எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா அப்படின்னு சொல்லிச்சே, அவனோட அப்பிரமேயம் ஹித தேஜா எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா மாரிச்சன் சொல்றான். ராவணனுக்கு தாயார் ராமையும் தாயார் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ, அப்பிரமேயம் ஹித தேஜா எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா, தாயாரோட சீதா பிராட்டியோட ராமனோட தேஜஸ் அப்பிரமேயமா இருக்கு அவரோட அப்படி என்ன சொல்றான். அந்த மாதிரி அவளுக்கு அவளோட தேஜஸும் சமானமாக இருக்கிறது என்றது கூட ஜோதமானத்துவம் முதலானது எல்லாம் பத்தி சம்பந்தாலே தேவீம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீயம் பகவதீம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் அப்படின்றது இங்க ரொம்ப பிரதானமான மூணு விசேஷணங்கள் தாயாருக்கு சொல்லப்பட்டது. அதார்தம் நித்யான பாயினீம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நித்யான பாயினி இதுக்கு வந்து சொல்ற சுவாமி, ஏவம் கிரீடார்த்தம் அவதீரணசிய தஸ்யேத்யாதி உக்த லோகானுகம்பா ஹேதுக அவதாராயாக அப்படி தஸ்யாக, கிரீடார்த்தத்துக்காக அவதாரம் பண்றா, இதுக்காக அவதாரம் பண்றாங்க கிரீடார்த்தம் அப்படின்னா எல்லா சேத்தனாக்களை உத்தாரணம் பண்றது. அதுதான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருக்கான், அந்த சக்கரவர்த்தியும் கூட குழந்தைகளோட விளையாடுறான், அவனுக்கு எது இல்லை, அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவனுக்கு எல்லா விதமான போக போகங்களும் இருக்கு அவனுக்கு சக்கரவர்த்திக்கு, ஆனாலும் ஒரு பந்து விளையாடுறது முதலானது எல்லாம் பண்றானே அந்த மாதிரி அப்படின்னு லோகவத்து அப்படின்னு உதாரணம் கொடுக்கிறார். கிரீடார்த்தம் அதுக்காக அவதாரம் பண்ணாலும் கூட அதெல்லாம் தஸ்யா இத்தியாதி உக்த லோகா அனுகம்பா ஹேதுக அவதாராயாக லோகத்தோட லோகத்துல அவளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அனுகம்பே தயே கருணே அதுக்கு ஹேதுக்கும் ஹேதுக்கு அவதாராயா அதனால வரக்கூடிய அவதாரங்கள் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட பஷ்யதாம் சர்வ தேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே. விஷ்ணு புராணத்துல முதல அத்தியாயத்திலே அவருக்கு எட்டாவது முதல் வம்ச அம்சத்துல எட்டாவது அத்தியாயத்துல தாயாருடைய அவதாரம் சமுத்திர மதனத்தோட சமயத்துல சொல்லிச்சு. தாயார் அங்கேருந்து உத்பவமாயி எல்லாரும் பார்த்துட்டு இருக்குச்சே வந்து பகவானோட வக்ஷஸ்தலத்துல போய் ஆசிரியச்சாலாம். பஷ்யதாம் சர்வ தேவானாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா போய் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே மயா வினா சுஷ்யதி சோகா சோக தீனம். நான் இல்ல என்ன அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இது ரெண்டும் என்ன சொல்றது, ஒண்ணு வந்து அவளுக்கு வந்து அவதாரமானது வந்து சொல்ற அவதாரம் ஆச்சு அப்படின்னு, அப்புறம் இன்னொன்னு அவள் இல்லாத ஒரு காலமும் இருக்குன்னு தெரியுறது. மயா வினா அப்படின்னு சொல்லப்போ தாயார் இல்லாத காலமும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால நமக்கு ஆகந்துக சம்ஸ்லேஷ விசேஷாதி இது வெப்பதேசாத்து அப்படின்னா ஆகந்துக்கம் என்ன வருது போறது அப்படின்ட்டு ஆகந்துக்கம் வருது போறது ஆனா எப்பவுமே இருக்காதுன்னு தெரிஞ்சு வருது. இந்த ரெண்டு பிரமாணத்தினாலே சில சமயத்துல வந்து வந்து தாயார் வந்து வக்ஷஸ்தலம் வரே ஏனப்போ அப்பதான் வந்து தாயார் பகவான் வந்து சேர்ந்தா அதுக்கு மட்டும் இருக்கலையா அங்கேன்னு பிரச்சனை வருது. மயா வினான்னுச்சு என்ன இல்லாத சமயமும் இருக்கோ அப்படின்னு சந்தேகம் வரலாம் நமக்கு. சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் எல்லாம் ஆகந்துக்கம் சில சமயங்கள்ல சம்ஸ்லேஷம் சில சமயத்துல விஸ்லேஷம் இதெல்லாம் உண்டாகிறது மாதிரி தெரியறது நமக்கு. அப்படி என்ன கதம் அபராத பீதானாம் தத்தது அவஸ்தான அவஸ்தாசு தத் புரஸ்காரேண பகவதாசிரேணம் சியாதே. அபராத பீதாள் நாங்கள் எல்லாம் எத்தனை அபராதங்கள் பண்ணிருக்கோம் நமக்கே தெரியாது, பண்ணின்றே இருக்கும் இன்னும் ஒரு க்ஷணத்துலயும் அபராதங்களை பண்ணிட்டு இருக்கோம். மானசிக்கமா என்ன வாச்சிக்கமா என்ன காய்க்குமா என்ன பண்ணிட்டே இருக்கும். இதனால ஒரே பயம் இருக்கக்கூடிய சேத்தனாக்கள் அந்தந்த அவஸ்தையில எல்லாம் அதுக்கு வந்து இதெல்லாம் அதெல்லாம் பார்த்து அனுகிரகம் பண்றதுக்கு பகவானே எப்படி ஆசிரியக்க முடியும்? அதெல்லாம் முன்னாடி வச்சிருந்து போக முடியுமா? தத் புரஸ்காரேன பகவதாசிரேனம் இந்த மாதிரி அபராதத்தோட பெரிய ஒரு சுமை வந்துட்டு இருக்குமே, இதை எடுத்துன்னு போய் பகவான் முன்ன நிக்க முடியுமோ நம்மால? அந்த மாதிரி பயம் எத்தனை பயம் இருக்கணும் நமக்கு. என்ன அந்த மாதிரி கொடுக்கிய சிக்ஷைக்கு ஒரு லிமிட்டே இருக்காது. அந்த மாதிரி அபராதங்கள் பண்ணிருக்கோம் அவன் முன்ன எப்படி போய் நிக்கிறது? தாயார் இல்லாத சமயமே இருக்கும், தாயார் இல்லாத சமயமே இருந்தா பண்ணலாம். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கே இல்லாத சமயமும் இருக்கிற மாதிரி இருக்கே அந்த பிரமாணத்துல தெரிஞ்சா அது அந்த மாதிரி இல்லைன்றதுக்காக நித்தியான பாயினியும் அப்படின்ற எப்பவுமே தாயார் பகவானோட நித்திய சம்பந்தம் என்னைக்குமே பிரியாதவள் அப்படின்னு சொல்றா. ஸ்ரீ வத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா த்ருவா நித்யஸ்ரீஹி அப்படின்னு மண்டோதரி பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவண வதையானப்போ அவள் வந்து ராமரை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். ராமர் யார் அப்படின்னா ஸ்ரீவத்சவக்யா நித்யஸ்ரீஹி அஜய்யா அஸ்வதா, அவன் யாரும் ஜெயிக்கவே முடியாது, அசாத்தியனானவன் ஜெயிக்கிறதுக்கு. நித்யை வைஷா ஜெகன் மாதா விஷ்ணோ ஸ்ரீரன பாயிரி விஷ்ணு புராணத்துல சொல்றது நித்யாயே வயேஷா ஜெகன் மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி. அதுவே சப்தத்தை உபயோகித்து என்னைக்குமே அவனை பிரிஞ்சு இருக்க மாட்டா. அந்நேஷுச்சு அவதாரேஷு விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினி. எல்லா அவதாரங்கள்லயும் அப்படி இந்த அவதாரம் மாத்திரம் கிடையாது, எல்லா அவதாரத்திலையும் அவள் பகவானை பிரிஞ்சு இருக்க மாட்டாள். பகவத் வாசுதேவசிய நித்யவேஷா அனபாயினி. எத்தனை பிரமாணங்கள் சுவாமி தேசிகன் இருக்கிறார். மகாவிபூதேகே சம்பூர்ண ஷாட்புண்ணிய உபுஷா பிரபோஹோ மம சர்வாத்மபூதஸ்ய நித்யவேஷா அனுபாயினி. பகவான் சொல்றான் சம்பூர்ண ஷாட்புண்ணிய உபுஷா பிரபோஹோ மம பிரபோஹோன்னு சொல்லப்படுறது பிரம்மாவார சொல்றது சர்வாத்மபூதஸ்ய நித்யவேஷா அனுபாயினி அப்படின்னுட்டு அவனுடைய இத்தியாதிபிகி அனையோகோன கதாச்சிதபி விஸ்லேஷா. என்னைக்குமே விஸ்லேஷம் கிடையாது. அந்த கிடையாது அப்படின்னா இப்போ இன்றைக்கு மயாவினா அப்படின்னு சொல்லுது யயௌ வக்ஷஸ்தலம் இதெல்லாம் வந்து சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் சொல்றது. அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும்னா, அவதாரேஷோபி கதாச்சித் விஸ்லேஷ விஸ்லேஷ சோகாதேகே அபிநய மாத்திரமேவா. இது வந்து சாஸ்திரியமான அர்த்தம் இப்படிதான் இருக்கணும். கேவல அபிநயம் அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாம் பகவானும் தாயாரும் பண்ணக்கூடிய லீல. அதுதான் அவளோட சிருஷ்டியில வந்து அவ வந்து எத்தனையோ அபிநயங்கள் பண்ற, அதுல விஸ்லேஷமா எல்லாம் சம்ஸ்லேஷம் தெரிஞ்சு வருது. சோகம் உண்டாருது, கஷ்டப்படுறான் ஸ்ரீராமன். இதெல்லாம் எத்தனையோ அந்த அவங்களை பார்க்கிறோம், சீதை எத்தனை கஷ்டப்படுறா, இதெல்லாம் அபிநயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன்ச்சா ஸ்ரீமத் ராமாயணாந்தே, ஸ்ரீமத் ராமாயணத்துல உத்தர ராமாயணத்துல கடைசியில அவதார சமாப்தி ஆகக்கூடிய சமயத்துல சொல்றது, ராமஸ்ய சவ்ய பார்ஸ்வேது பத்மாஸ்ரீஹி சமவஸ்திதா தட்சிணே ஹ்ரீஹி விஷாலாட்சி விவசாயஸ்ததாக்ரதஹ. விவசாயம் அவனோட சங்கல்பம் முன்னாடி போச்சான். அவதாரம் சமாப்தியா இருக்கக்கூடிய காலத்துல ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருந்தா ரெண்டு பேரும் அவனோட எப்படி வந்து சொல்றது. உத்தர ராமாயணத்துல கடைசியில வரக்கூடியது எல்லாரையும் அழிச்சிட்டு போறான் பகவான், அவனுக்கு பின்னாடி எல்லாரும் போறான், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த அவதார சமாப்தி காலத்துல அவனோட இடது பக்கத்துல தாயாரும் வலது பக்கத்துல பூதேவியும் ரெண்டு பேரும் இருந்தா அப்படின்னு பிரமாணம் சொல்றது ஸ்ரீமத் ராமாயண உத்தரகாண்டத்துல. இந்த மாதிரி ஏவம் தேவி மிதி அந்தே அந்தேன வியாக்கியஸ்த ஸ்ரீசப்தார்த்தா தர்ஷிதா. ஸ்ரீசப்தத்தோட அர்த்தத்தை இதுவரைக்கும் காமிக்கப்பட்டது தேவியும் ஸ்ரீயும் தேவியும் என்றவருக்கும் ஆரம்பத்திலேந்து பகவன் நாராயண அபிமதான் ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரியீலாத்தியனவதிகா சங்கேய கல்யாண குணகுணாம் அப்புறம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் அது வரைக்கும் தேவீம் என்று வரைக்கும் இந்த வியாக்கியஸ்த ஸ்ரீ சப்தார்த்தா தர்ஷிதா. அந்த வியாக்கியம் வந்து எது ஸ்ரீ சப்தத்தினாலே எது யாரெல்லாம் சொல்லப்படுறாளோ அந்த தாயாரோட எல்லா குணங்களும் இதனாலே காணிக்கப்பட்டது அப்படின்றார். தன் முகேனா நித்தியம் பகவதா சுத சுக பிரசாத நீயத்துவம் விஞ்சயித்தும் நித்தியான பாயினி வித்தியந்தேனா தத்ரத்திரம் தத்ரத்தியம் தத்ரத்திய மதுபர்த்தா ச உக்தோ பவதி அப்படின்னா. ஸ்ரீன்றது கடைசியில அப்புறம் இதெல்லாம் ஆர்தம் ஸ்ரீ சப்தத்துக்கு சொல்லச்சே பகவதீம் ஸ்ரீயம் தேவியும் நித்தியான பாயினியும் அப்படின்னு சொன்னா, நித்தியான பாயினின்றது பகவானுக்கு சுக பிரசாதனீயத்துவம் பிரசாதம் அவனுடைய சுகத்தையும் பிரசாதமும் உண்டு பண்றதுக்காக வியஞ்சயித்தும் நித்தியான பாயினியும் நித்தியான பாயினியும் என்று சொல்லப்படுறது. இது மது பிரத்யத்தோட அர்த்தம் அப்படின்னார். ஸ்ரீமத் அனு சொல்லிச்சே ஸ்ரீமன் நாராயண சரணோ ஸ்ரீமதே நாராயணாயா. இப்போ பகவானே ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லப்போ ஸ்ரீமத் இருந்துச்சு மத்ன்றது மதுப் கூடிய பிரத்யேகம் பிரத்யேகம் சேர்ந்து வந்தது. அந்த சப்தம் வியாக்கரணத்துல சொல்லப்பட்டது. அந்த மதுப் சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நித்திய யோகம்ன்றது ஒரு அர்த்தம், அதுக்கு நித்திய யோக அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நித்திய யோகத்தை இது காமிக்கிறது. நித்திய யோகம் நித்தியான பாயினியும் நித்தியான பாயினியும் நித்திய யோகம் கூடிய அர்த்தத்துல மது பிரத்தியம் உபயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. நிரவத்தியாம் அடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் தோஷத்தோட சம்பந்தமே இல்லை பகவானுக்கு. இது ரொம்ப அகில் பிரதானமானது. உபயலிங்கம் சொல்லக்கூடியதுல அகிலேய பிரத்தனீகத்துவம் பகவானுக்கு சொல்லப்பட்ட மாதிரி தாயாருக்கும் கூட நிரவத்தியாம் அப்படின்னு. நானும் பகவதி மித்யாதிபிஹி ஸ்வதா நிர்தோஷித்வாது நித்திய சம்பந்தேஷ சித்தேபி ஸ்திரீத்வ உபாதிவசாத் கதாச்சித் பிரதிபாரார்த்திய வைமுக்கியம் பிரதிகூல அபிப்பிராயத்துவம் அவிமிருஷ்யகாரித்வம் நிருஷம்சத்துவம் நிகிரக ருச்சித்வம் ச. இந்த மாதிரி சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம் முதலானதுல பகவதீம் முதலானதெல்லாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் என்ன சொல்றது என்ன நிர்தோஷம் ஸ்வதா நிர்தோஷமானது சொட்டமா சொல்லிடுது. வினாஹேயி குணாதிபிஹி முதலானது எல்லாம் சித்தமாயிடுது. நித்திய சம்பந்தம் என்ன நிர்தோஷத்துவம் என்ன எல்லாம் சித்தமாச்சு. ஆனாலும் ஸ்திரீத்துவ உபாதி வசாத்து அப்படின்னா தாயாருக்கு வந்து ஸ்திரீ அப்படி சொல்லப்பட்டிருக்கே அந்த ஒரு உபாதினாலே காரணத்தினாலே போன ஒரு சமயத்துல பதி பாரார்த்திய வைமுக்கியம், பதிக்கு பாரார்த்தியம் அப்படின்றது இல்லாம இருக்கிறது தானே உடைய பேரு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஒரு மனசு வருது. பதி பிரதிகூல அபிப்பிராயத்தும், பகவான் இதை சொன்னா அதுக்கு விருத்தமான ஒரு அபிப்பிராயம் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி எல்லாம் சாத்தியமோ தாயா இருக்கு அப்படின்னா அபிமிருஷ்ய காரித்தும், இன்னும் விசாரமே பண்ணாமே காரியங்கள் பண்றது. நிஷம்சத்துவம் இதெல்லாம் வந்து ஆண்டு சம்சம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இம்சே ருச்சியே இல்லை, காருண்யமே இருக்கு, நிஷ்கருணேன்றது கிடையாது. நிகிரக ருச்சி நித்தியம் அஜாத நிகிரகம் சொல்லப்பட்டது. ஆனா ஸ்திரீத்துவ பிரயுக்தமாக இதெல்லாம் சில டைம்ல வருதுன்னு தெரியறது. சதஹ்ரதானாம் லோலத்தும் மத்யானாம் பிரதிகூலதாம் ருடாநிலையோஹோ சைக்ரியம் அனுகச்சந்தி யோஜிதா. இது லக்ஷ்மணருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. தாயார் வந்து லக்ஷ்மணரை பண்ற, ராமரை போய் நீ மாரிச்சனன் வதையானப்போ ஆராமா அப்படின்னு ஆசிட்டா ஆ லட்சுமணான்னு கூடுறான் சொன்னப்போ இவனுக்கு ராமருக்கு ஏதோ சங்கடம் வந்துடுது அப்படின்னுட்டு சீதைக்கு ரொம்ப பயமாயிடுது. லக்ஷ்மணரே எப்படியான பண்ணி அனுப்பணும், அவரோட ஸ்ரீராமனை போய் பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையா தெரியறதுக்காக அப்படின்னுட்டு. அந்த சமயத்துல லக்ஷ்மணரை வந்து நன்னா ஏதாவது ஏதாவது சொல்றா அவள் அப்ப சொன்னப்போ லக்ஷ்மணருக்கு ஒரே கோபம் வந்து விடுது. அப்ப சொல்றாரு அவரு ஸ்ரீயோட சபாவம் சொல்ற, ஸ்ரீயோட சபாவமே இது சதஹ்ரதான ஆம்லோலத்தம் ஹிரதம் அப்படின்னா இந்த மடு இந்த சரோவரத்து மாதிரி அதுல இருக்கக்கூடிய எப்பவுமே செலிச்சின்னு இருக்கிறது அது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனசு கருடா அநிலையோகோ சைக்கிரியம் அவரோட மனசு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்றா. கருடன் மாதிரி சீக்கிரமானது எல்லாம் இருக்கு. அந்த வித்யதே ஸ்ரீஷு சாப்பல்யம் கிண்ண குர்வந்தி யோசித்தா வித்யாதிபி பிரசித்தம் எது சாத். இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே. இப்படி எது கதம் நித்தியம் அசரண்ய சரண்யத்துவம் சாத், எப்படி அசரண்ய சரண்யன்னு சொல்ல முடியும் நித்தியமாக? ஸ்ரீகளுக்கு இந்த மாதிரி சுபாவத்து பிரயுக்தமான தோஷங்கள் வரலாம்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா நிரவத்தியாம் அப்படின்ற தாயாருக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சாமான்யதா ஸ்ரீத்வ நிபந்தன தோஷ வச்சனம் க்ஷேத்ரக்னேஷு விவா கர்மோபாதி விசேஷனியத்தம் பிராயிகம் சாதி தத் பிரசங்கா அப்படின்னு. சாமான்யம் இந்த மாதிரி ஸ்ரீத்வ நிபந்தனமான தோஷம் எல்லாம் எது சொல்லப்பட்டிருக்கோ எல்லாம் க்ஷேத்ரஜ்ஞாள மாத்திரமே இந்த கர்ம வசியத்தினாலே வரக்கூடிய தோஷங்கள் எல்லாருக்கும் இருக்கு. தோஷங்கள்ல புருஷாளுக்கும் இருக்கு, ஸ்திரீகளுக்கும் இருக்கு, எல்லா கர்மத்தின வசியத்தினால வரக்கூடிய தோஷங்கள் இதெல்லாம் கர்மத்தோட உபாதினாலே நியத்தமானது. இதனால இதெல்லாம் அவளுக்கு கிடையாது, அவளுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. அதுவும் கூட இவன் ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. கஞ்சத தெய்வ அனவத்யா அனவத்யாங்கி நித்யம் த தர்ம தர்மிணி கிருஷ்ண புராணம் ராமாயணம் முதலானதுல அனசூயா அதே மாதிரி சொல்றா. இயந்து பவதோ பார்யா தோஷைரே தேர் விவர்த்திதா போய் பார்க்குச்சே அங்க வந்து சொல்லுச்சே இயந்து பவதோ பார்யா தோஷைரே தேர் விவர்த்திதா உன்னோட இவளுக்கு சீதைக்கு இதெல்லாம் தோஷங்களை கிடையாதுப்பா அப்படின்னு ராமாயணத்துல வருது. இதெல்லாம் ஆண்டு சிம்சிம் பரோதர்மஹா துவத்தைவ மயாஸ்ருதா இது ஸ்மாரயந்தியாக நிஷம்சத்துவம் பிரசங்க ஏவ நாஸ்தி. ஹிம்சை பண்ணாம இருக்கிறது ஆனுசிம்சம் அப்படின்னா குரூரமான சுபாவம் இல்லாத இருக்கிறது அப்படின்னுட்டு தாயார் வந்து சொல்றாரு. ராட்சசாலை எல்லாம் நான் வதை பண்றேன் அப்படின்னு பகவான் பிரதிஜை பண்ணான். ரிஷிகளோட எல்லாம் இது பார்த்து ஏஹி பசிய ஷரீராணி ரிஷினாம் பாவிதாத்மனாம் காமிக்கிற அரண்ய காண்டத்துல ஆரம்பத்திலேயே ரிஷிகள் வந்த உடனே நீதான் நமக்கு எல்லாம் ராஜாப்பா, நாங்கள் எல்லாம் பகவத் விஷயவாசினா நகரஸ்தோ வனஸ்தோவா துன்னோ ராஜா ஜனேஸ்வரா, நாங்கள் நகரத்துல இருந்தா வனத்துல இருந்தா என்ன, நீதான் நமக்கு எல்லாம் நாங்கள் உன்னோட ராஜ்யத்துல தான் இருக்கக்கூடியவா பகவத் விஷயவாசினா, நீதான் நமக்கு எல்லாம் காப்பாத்தணும். பாரு இந்த ரிஷியாள எல்லாம் எத்தனை பேர் ராட்சசாள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி போட்டு அவருடைய மொத்த சரீரங்கள் எல்லாம் பாரு எப்படி இருக்கு. எயி பசி ஷரீராணி நீனாம் பவிதாத்மனா எல்லாம் உன்னே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா, அந்த மாதிரி ரிஷிகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி ராட்சசாலை இப்படி பண்ணிருக்கா பாரு ஒரு பெரிய மலை மாதிரி அந்த காமிக்கிறா. அதெல்லாம் பார்த்தப்போ பகவான் காமருக்கு உடனே பிரதிஜை பண்றார், உங்களோட விரோதியான எல்லா ராட்சசாலையும் நான் வதை பண்றேன். அப்போ வந்து ஸ்ரீ சீதாதேவி அப்புறம் சொல்றா அவளுக்கு ராமனுக்கு நீ வந்து தனுசு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேத்திரியும் எல்லாரையும் உனக்கு என்ன பண்ண ராட்சசா, உனக்கு ஏதாவது விரோதம் பண்ணாளா, அவள் உனக்கு ஒண்ணுமே விரோதம் பண்ணல, அவளை விதை பண்றேன்னு சொல்றியே இது சரியா அப்படின்னு கேக்குறா. ஆதிசம்சம் பரோ தர்மஹா துவத்தையேவ மயா ஸ்ருதா, வந்தால் நீ தான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஆதிசம்சம் இருக்கணும், அதுதான் ஆதிசம்சம் தான் முக்கியமான தர்மம் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கே இந்த தோஷம் வருதே இது சரியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்றாரு, சுத்தமான சாஸ்திரியமான பரிகாரத்தை எல்லாம் சொல்றாரு. அந்த விஷயங்களை எல்லாம் காப்பாத்துறது என்னோட தர்மம், நானே பண்ண வேண்டியது, அவளே வந்து என்னை பிரார்த்திச்சா அவசியமாக பண்ண வேண்டியது, அச்சுதாள் விக்கிரகம் எல்லாம் என்ன எல்லாம் அவ என்னையே ஆசிரியிருக்கா எல்லாம் சொல்லி அவனுக்கு சூக்தமான பரிகாரம் சொல்றான் பகவான். ஆனா அங்க வந்து தாயார் வந்து பகவானுக்கு ஞாபகப்படுத்துறா, ஆந்திரசம் பரோ தர்மஹான்னு சொன்னியே நீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாயாருக்கு அந்த மாதிரி தோஷம் எப்படி வர முடியும் இங்க சொல்றா. நிக்கிரக ருச்சிஷ்டா சமர்த்தாயாக ஏவ அஸ்யாக அத்தியந்த அபகாரிஷு அப்படி ந சம்பவதி ஸ்வவாக்கிய சித்தம். தாயாரே சொல்றா நிக்கிரக ருச்சி வந்து நல்ல சமர்த்தையா இருந்தாலும் கூட நிறைய எத்தனை அபகாரங்கள் பண்ணாலும் கூட அத்தியந்த அபகாரிஷு அத்தியதிகமான அபகாரம் பண்ண எந்த யார் இருக்காளோ அவளுடைய விஷயத்திலையும் கூட தாயாருக்கு வராது அவளுக்கு நிக்கிரக ருச்சி அப்படின்னு சொன்னார். எல்லா சாமர்த்தியமும் இருக்கு ராவணனுக்கே சொல்றார், ராவணன் அசோகவனத்துல எந்த அவஸ்தையில இருந்த தாயார், அப்போ ராவணன் வந்து அவளே எல்லாம் சொல்றான் யாச்சனை பண்றான் அவளை, அப்போ சொல்றார் நான் வந்து அசந்தேஷாத்துராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வாம் குர்மி தஜக்ரீவா பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா சொன்னார். நான் வந்து எனக்கு எல்லா விதமான சாமர்த்தியமும் இருக்கு, ஒரு கஷணத்துல வந்து பஸ்மம் பண்ண விடல, நான் பஸ்மார்ஹ தேஜசா நான் பஸ்ம குர்மி, உன்னை பஸ்மம் பண்றதுக்கு நான் ஐ கேன் பர்ன் யூ அப்படின்னு சொல்றா. ஒரு கஷணத்துல சுட்டு போட்டு விடலாம் உன்னை, நான் அந்த தேஜஸ் எனக்கு இருக்கு ஆனா நான் அதை பண்றது இல்லை அப்படின்னா எதுக்கு என்ன, ராமனுடைய ஆக்ஞை இல்லை எனக்கு, அசந்தேஷாத்து ராமசியா தபசஷ்யா அனுபாலனாது, நானும் வந்து தர்மபத்னித்துவம் அவளுக்கு அவனுக்கு சகதர்மச்சரியா இருக்கேன், தபஸ் எல்லாம் நான் பாலனை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எல்லா விதமான சாமர்த்தியமும் இருக்கு, ஒரு கஷணத்துல வந்து பஸ்ம் பண்ணலாம் ஆனா நான் பண்ணல அப்படின்னு சொல்ற. சாமர்த்தியம் இருந்தாலும் நிக்கிரக ருச்சி கிடையாது அவளுக்கு, நிக்கிரகம் நித்தியம் அஜ்ஞாத நிக்கிரகம் அப்படின்னா எத்தனை அபகாரம் பண்ணுவா விஷயத்திலையும் நிக்கிரகம் பண்ணக்கூடிய ருச்சியே அவளுக்கு இல்லை அப்படின்னு ஆசையும் பட மாட்டா அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பிரமாணங்கள் காமிக்கிறது. ஏக விபூதி பூத்த தேவதாதிஷு கர்மவசாத் ஈதிருஷ ஜோச சம்பவேபி நித்திய நா அஸ்யாக தன்மூல சம்பூதா தன்மூல பூதா சங்கல்பா. அவருடைய விபூதியான தேவதைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வரலாம் தோஷங்கள் எல்லாம், ஆனா மூலபூதமான தாயார் அவளுக்கு இந்த மாதிரி சங்கல்பமே கிடையாது என்று சொல்றார். துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபவத் துவயே தானியம் சமேதிதம். உன்னாடே பரித்யக்தமான லோகம் எல்லாம் நஷ்டமாயிடுத்து, நீ இப்போ வந்து அதெல்லாம் உத்தாரம் பண்ணே சமயதிதம் என்று சொல்றார். சந்தியக்தாயே துவயாமலே இத்தியாதிஷு உக்த சந்தியாக அப்படி உபேட்சா மாத்திரம். இது வந்து வந்து துவயா பரித்தியக்தம் அப்படின்னா அவளை வந்து பரித்தியாகம் பண்றாளா எப்போ ஆனா சமயத்துல அப்படின்னா பிரீத்தி கோப விரகேண அவஸ்தானம் தச்ச பிரீத்தி கோப விரகேண அவஸ்தானம் எல்லாமே இருக்கிறது அப்படின்னுட்டு இதெல்லாம் அவளுடைய லீலே விளையாட்டு அப்படின்னு சொல்லணும். சந்தியக்தாயே துவயாமலே யார் ஒன்னால விடப்படுறாளோ எல்லாம் அப்படின்னு சொல்றது எல்லாம் அவளுக்காக நிகிரகமே கிடையாது அவளுக்கு. அதனால இதெல்லாம் கர்மவசியாளோட கஷேத்திர ஜ்ஞான விஷயத்துல வரக்கூடிய தோஷங்கள் அது எதுவுமே தாயாருக்கு கிடையாது. நிரவத்தியாம் அப்படின்றது எந்த விதமான தோஷமும் இல்லை, எத்தனை அபகாரம் பண்ணாலும் அவளோட விஷயத்திலையும் தாயாருக்கு ஒரு விதமான நிகிரக ருச்சியும் எல்லா சாமர்த்தியம் இருந்தாலும் உண்டாகாது கூடிய தாயாருடைய சுபாவத்தை நிரவத்தியாம் அப்படின்னு சொல்றார். பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் நித்யானபாயினியும் நிரவத்தியாம் எல்லாம் விசேஷணங்கள் விசேஷமா சொன்ன தேவ தேவ திவ்ய மகிஷீம் அப்படின்றார். நன்வேவம் பகவத் அபிமதத்வாதிக்கம் சரண்யத்துவ ஔபரிகம் சர்வம் தத் பத்னி அந்தரேபி சியாத். அவன் இல்லாதையும் ஆல்லாமே இதெல்லாம் அப்படின்னா, இந்த மாதிரி உத்கிருஷ்டமான குணங்கள் தாயாருக்கு சொல்லியாச்சு. ஷாட்குண்யம் என்ன இதுன்னா, அவளுக்கு தேவியும் பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் ஸ்ரீ என்றதே போறோம். ஒரு நாமதே எத்தனாவது எத்தனை குணங்கள் தெரியுது. இதெல்லாம் குணங்கள் சொன்னா, இத்தனை எல்லாம் குணங்கள் சுரூபம் பூர்வம் எல்லாம் இருக்கக்கூடிய தாயார் தனியாவே உத்தாரம் பண்ணலாமே, பகவான் எதுக்கு வேணும் அப்படின்னு பிரச்சனை போடுறார். பத்னி அந்தரத்வேபி அந்தரேபி தத் பத்னி அந்தரேபி சரண்யத்துவ உபாய்க்கும் சர்வம் விஷ்டம்போ திவோ தருண பிருத்திவியா. இது வந்து அசியா இத்தியாதிபிகி தன் மகாத்மிய பிரசித்தேகே எல்லாத்தையும் அவளை தரிச்சிருக்கா எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. திவ்யா தாரதமியம் துரூஹியம் அத்த கதம் அசரண்யசரண்யாம் அனன்யசரணஹா இத்யுச்சதே. அசரண்யசரண்யாம் அனன்யசரணஹா அப்படி என்ன சொல்றது என்ன, தேவதேவ திவ்ய மகிஷீம் அப்படி என்ன, வேற யாரும் சரண உபாயமே இல்லை எனக்கு அப்படி என்ன, அசரண்யசரண்யாம் அனன்யசரணஹா அப்படின்னு சொல்றார். அசரண்யசரண்யாம் அப்படின்னு அசரண்ய சரண்யானவள் அது அனன்ய சரணஹா அப்படின்னு சொல்றது சரின்னா, தேவ தேவ திவ்ய மகிஷி அவள் இந்த மகிஷின்றதுனாலே எல்லாமே சொல்றா. யதா மனுஷ்யோதிபியா அதிகானாம் பிரம்மாதி தேவானாம் மனுஷஸ்தானியானாம் சர்வ பிரகார சமதிக்கத்தையா பகவான் தேவா ததா பிரம்மாதி தேவ பத்னிபியா சமதிக்கானாம் பகவத் பத்னீனாம் அப்படி அசௌ பிரதானதமா இது அபிப்பிராயண அத்த திவ்ய சப்தா. திவ்ய மகிஷி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து பத்தி பத்னி சம்பந்தத்தினாலே அவளுடைய ஆகக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், அது பத்தி எல்லாம் சொல்றா. இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி எல்லாரையும் உத்தாரம் பண்றா ரெண்டு பேரும். அவள் வந்து பகவானுக்கு சர்வசேஷித்துவம் மன்றத்திலையும் ஒரு விரோதமும் வருது இல்லை. பத்தி பத்னி வியவஸ்தினாலே அவனே சர்வசேஷியாராம். ஆனா ரெண்டு பேரும் தனியா ரெண்டு பேருக்கும் சமசமனாக எல்லா விதமான குண விபூதி ஐஸ்வர்யம் சுரூப ரூபம் எல்லாமே இருந்தாலும் கூட பதி பத்னி வியவஸ்தினாலே அவனுக்கு சில விசேஷத்துவம் வருது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவன் இவளுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான சுவாவனாலே நித்யா அவள் நித்தியம் அஜாத நிகிரகையானாலே அசரண்ய சரண்யாள ஆறாள். அவள் பகவானுக்கு வந்து நிகிரகம் வந்து உண்டாடலாம் சில சமயத்துல, நிகிரக சங்கல்பம் தாயாருக்கு என்னைக்குமே உண்டாகாது, எத்தனை அபகாரம் பண்ணுவ விஷயம் உண்டாது. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் இந்த மகிஷித்வம் திவ்ய மகிஷி கூடிய தேவதேவனுக்கு திவ்ய மகிஷி அண்ணக்கூடிய விஷயத்தை சொல்ற அடுத்ததாக. அதுக்கு மேல அகில ஆரம்பிக்கிறது அப்பெல்லாம் அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் அசரணி சரண்யா மனித சரணஹா சரணமகம் பிரபத்தியன்னு கூடிய பாகம் அடுத்ததாக. தேவதேவ திவ்ய மகிஷியும் இதோடைய அர்த்தங்கள்னா அதுக்கு மேற்கொண்டு அர்த்தங்கள் அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடுத்ததாக அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே நிறுத்தி போறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே குமாந்த மகாதேஷாய.